பூசமாலே நட்டுவே காட்டு வண்ண பாம்பரோ ஒப்புமாயிட்டு நட்டுவ நோவை மம்ம மலசி மேமி மம்மலாமையோ பெண்ணி உரமி ரூசமாலே நட்டுவே காட்டு வண்ண பாம்பரோ மம்மலாமையோ பெண்ணி உரமி கல்லுதேபருன்னத பெணி பொன்னே வண்ண பாம்பருய் எயி ரசதன்னே மல்ல நொத்தலா எயி பெணி உரலா மல்லதமலா உன்யத்தி பெனலா ரூசமலே நட்டுவே காட்டு வண்ண பாம்பரோ ஓஹோ மகிட்டு நட்டுவ நோவே மம்ம மலசி மேமி மம்மலாமையோ பெண்ணி உரமி மல்லை பெணி நெத்த பாவத்தின்னே பெண்ணி இந்திலா மல்ல பரவென்னே கல்லுதேபரோ நெத்துவாததன்னே வண்ண பாம்பரும் நெத்த எகியன்னே ரூசமலே நட்டுவே காட்டு வண்ண பாம்பரோ ஓஹோ மகிட்டு நட்டுவ நோவே மம மலசி மேமி மம்மலாமையோ பெண்ணி உரமி ரோசமாலே நட்டுவே காட்டு வண்ண பாம்பரோ ஓஹோ மகிட்டு நட்டுவ நோவே மம்ம மலசி மேமி மம்மலாமையோ பெண்ணி